ragam anuragam ragam anuragam aadyathe anuragam kaatte kadale paadu priya ragam ragam ragam anuragam சவாரி செய்யும் முகிலுகளே மழவில் நெய்யான் மோகவுமாய் சவாரி செய்யும் முகிலுகளே ஒரு நிமிஷம் நிற்காமோ ஒரு ரகசியம் சொல்லாம் ஞான் ஞங்கள் ஒன்னாள் ஒன்னாள் ஒன்னாள் ராகம் அனுராகம் கினாவு காணும் வீச்சிகளே முத்துகள் மாறாந்தாகவுமாய் கினாவு காணும் வீச்சிகளே ஒரு நிமிஷம் காதோர்க்கு வரமுதிரும் கதபறையாம் ஞங்கள் ஒன்னாள் ஒன்னாள் ஒன்னாள் ராகம் அனுராகம் ஆதித்தே அனுராகம் காற்றே கடலே பாடு பிரிய ராகம் ராகம் ராகம் அனுராகம் ராகம் அனுராகம்